அனைவருக்கும் வணக்கங்க. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியிலேருந்து சக்திவேல் பேசுகிறேங்க. என்னுடைய வயலில் ஒரு 9.5 சென்ட் தாங்க, 60ஆம் குருவை நடவு நடப்பட்டது. நடவு நடப்பட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு. 27ஆம்தேதி நட்டது. இடையில் என்னால் கொஞ்சம் ஃபங்க்ஷனால் பதிவு போட முடில. ஐயாக்கிட்ட நேற்று தான் பேசினேன், பதிவு போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு 9.5 சென்ட் தான், 60ஆம் குருவை 25 நாள் நாற்று வந்த பின்னாடி அதுக்கப்புறம் எடுத்து நடவு நடப்பட்டது. அதில் உள்ள ஆட்டு எரு மட்டும் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் நான் போடலைங்க. போட்டு நடவு நடப்பட்டிருக்கு. சேடை ஒட்டி ஒரு 3 நாள் விட்டுட்டு நட்டிருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட பயிரலான்னு குரூப்பில் போட்டிருக்கேன். ஐயாக்கிட்ட நேற்று பேசினேன், குரூப்பில் போட்டு கொடுக்க சொன்னார் ஐயா, அதை போட்டிருக்கேங்க. நன்றிங்க.